ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಶುಕ್ಲಾಂಬರಧರಂ ವಿಷ್ಣುಂ ಶಶಿವರ್ಣಂ ಚತುರ್ಭುಜಂ ಪ್ರಸನ್ನವದನಂ ಧ್ಯಾಯೇ ಸರ್ವವಿಘ್ನೋಪಶಾಂತಯೇ ವಾಗೀಶಾಧ್ಯಾ ಸುಮನಸಃ ಸರ್ವಾರ್ಥಾನಾಂ ಉಪಕ್ರಮೇ ಯಂ ನತ್ವಾ ಕೃತಕೃತ್ಯಾ ಸ್ಯುಃ ತಂ ನಮಾಮಿ ಗದಾನನಂ. ಗುರುಬ್ರಹ್ಮಾ ಗುರುರ್ವಿಷ್ಣುಃ ಗುರುರ್ದೇವೋ ಮಹೇಶ್ವರಃ ಗುರುಸ್ಸಾಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ಅಖಂಡಮಂಡಲಾಕಾರಂ ವ್ಯಾಪ್ತಂ ಯೇನ ಸರಾಸರಂ ತತ್ಪದಂ ದರ್ಶಿತಂ ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ದೋರ್ಭರ್ಯುಕ್ತಾ ದೃಭ್ಭಿಸ್ಫಟಿಕಮಣಿಮಯೀಮಕ್ಷಮಾಲಾಂ ದಧಾನಾ ಹಸ್ತೇನೈಕೇನ ಪದ್ಮಂ ಸಿತಮಪಿ ತಶುಭಂ ಉತ್ತಗಂ ಚಾಪರೇಣ ಭಾಸಾ ಕುಂದೇಂದುಶಂಖಃಸ್ಫಟಿಕಮಣಿನಿಭಾ ಭಾಸಮಾನಾ ಸಮಾನಾ ಸಾ ಮೇ ವಾಗ್ದೇವತೇಯಂ ನಿವಸತು ವದನೆ ಸರ್ವದಾ ಸುಪ್ರಸನ್ನಾ. ಕೂಜಂತಂ ರಾಮ ರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆರುಹ್ಯ ಕವಿತಾ ಶಾಖಾಂ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಕೋಕಿಲಂ. ಯಃ ಪಿಬಂಧತ ಸಂಭ್ರಾಮ ಚರಿತಾಮೃತ ಸಾಗರಂ ಅತತ್ತಸ್ತಂ ಮುನಿಂ ವಂದೇ ಪ್ರಾಚೇತ ಕಮಕಲ್ಮಷಂ ಗೋಷ್ಪದೀಕೃತ ವಾರೀಶಂ ಅಶಕೀಕೃತ ರಾಕ್ಷಸಂ ರಾಮಾಯಣ ಮಹಾಮಾಲಾ ರತ್ನಂ ವಂದೇ ಅನಿಲಾತ್ಮಜಂ ಅಂಜನಾನಂದನಂ ವೀರಂ ಜಾನಕೀ ಶೋಕನಾಶನಂ ಕಪೀಶಭಕ್ಷಹಂತಾರಂ ವಂದೇ ಲಂಕಾಭಯಂಕರಂ ಉಲ್ಲಂಘ್ಯ ಸಿಂಧೋ ಸಲಿಲಂ ಸಲೀಲಂ ಯಶೋಗವನ್ಯಂ ಜನರಾತ್ಮಜಾಯಾಃ ಆದಾಯ ತೇನೈವ ದದಾಹ ಲಂಕಾಂ ನಮಾಮಿ ತಂ ಪ್ರಾಂಜಲಿರಾಂಜನೇಯಂ ಆಂಜನೇಯಮಧಿಪಾಟಲಾನನಂ ಕಾಂಜನಾದ್ರಿಕಮನೀಯ ವಿಗ್ರಹಂ ಪಾರಿಜಾತತರುಮೂಲವಾಸಿನಂ ಭಾವಯಾಮಿ ಪವಮಾನನಂದನಂ ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥಕೀರ್ತನಂ ತತ್ರ ತತ್ರ ಕೃತಮಸ್ತಕಾಂಜಲಿಂ ಬಾಷ್ಪವಾರಿ ಪರಿಪೂರ್ಣಲೋಚನಂ ಮಾರುತಿಂ ನಮತ ರಾಕ್ಷಸಾಂತಕಂ ಮನೋಜವಂ ಮಾರುತತುಲ್ಯವೇಗಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಾಂ ವರಿಷ್ಠಂ ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರಯೂಥಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶಿರಸಾ ನಮಾಮಿ ವೈದೇಹೀ ಸಹಿತಂ ಸುರದ್ರುಮತಲೆ ಹೈಮೇ ಮಹಾಮಂಡಪೇ ಮಧ್ಯೇ ಪುಷ್ಪಕವಾಸನೆ ಮಣಿಮಯೇ ವೀರಾಸನೆ ಸಂಸ್ಥಿತಂ ಅಗ್ರೇ ವಾಚಯದಿ ಪ್ರಭಂಜನಸುತೇ ತತ್ವಂ ಮುನಿಭ್ಯಃ ಪರಂ ವ್ಯಾಖ್ಯಾಂತಂ ಭರತಾದಿಭಿಃ ಪರಿವೃತಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಣಂ. ವಾಮೇ ಭೂಮಿಸುತಾ ಪುರಸ್ತು ಹನುಮಾನ್ ಪಶ್ಚಾತ್ ಸುಮಿತ್ರಾಸುತಃ ಶತ್ರುಘ್ನೋ ಭರತಶ್ಚ ಪಾರ್ಶ್ವತಲಯೋರ್ವಾಯುವಾದಿಕೋಣೇಷು ಚ ಸುಗ್ರೀವಶ್ಚ ವಿಭೀಷಣಶ್ಚ ಯುವರಾಟ್ ತಾರಾಸುತೋ ಜಾಂಬವಾನ್ ಮಧ್ಯೇ ನೀಲತರೋಜಕೋಮಲರುಚಿಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಲಂ. ರಾಮಂ ರಾಮಾನುಜಂ ಸೀತಾಂ ಭರತಂ ಭರತಾನುಜಂ ಸುಗ್ರೀವಂ ವಾಯುಸೂನುಂ ಚ ಪ್ರಣಮಾಮಿ ಪುನಃ ಪುನಃ. ನಮೋಸ್ತು ರಾಮಾಯ ಸ ಲಕ್ಷ್ಮಣಾಯ ದೇವ್ಯೈ ಚ ತಶ್ಚೈ ಜನಕಾತ್ಮಜಾಯೈ ನಮೋಸ್ತು ರುದ್ರೇಂದ್ರಿಯಮಾನಿಲೇಭ್ಯೋ ನಮೋಸ್ತು ಚಂದ್ರಾರ್ಕಮರುಗಣೇಭ್ಯಃ. ಚರಿತಂ ರಘುನಾಥಸ್ಯ ಶತಕೋಟಿ ಪ್ರವಿಸ್ತರಂ ಏಕೈಕಮಕ್ಷರಂ ಪುಂಸಾಂ ಮಹಾಪಾತಕನಾಶನಂ ವಾಲ್ಮೀಕಿಗಿರಿಸಂಭೂತಾ ರಾಮಾಂಭೋ ನಿಧಿಸಂಗತಾ ಶ್ರೀಮದ್ ರಾಮಾಯಣೀ ಗಂಗಾ ಪುನಾದಿಭುವನತ್ರಯಂ ವಾಲ್ಮೀಕೇರ್ಮುನಿಸಿಂಹಸ್ಯ ಕವಿತಾವನಚಾರಿಣಃ ಶೃಣ್ವನ್ ರಾಮಕಥಾನಾದನ್ ಕೋ ನಯಾತಿ ಪರಾಂಗತಿಂ. ಜಾನಕೀಕಾಂತಸ್ಮರಣಂ ಜಯ ಜಯ ರಾಮ ರಾಮ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿನಃ ಜಯ. ಬಾಲಕಾಂಡಂ ಶ್ರೀಮದ್ ರಾಮಾಯಣ. ಶ್ರೀರಾಮಚಂದ್ರ ಪ್ರಭುವುಡಿಯ ಪ್ರಭಾವತ್ತೆ ಪಾತ್ರಕೋ இன்றைக்கு பாலகாண்டத்தினுடைய அவசான சர்க்கமான சப்தசப்ததி தம சர்க்க 77வது சர்க்கத்துல வந்து நிற்கணும். இந்த சர்க்கத்தனோட பாலகாண்டம் பூர்த்தி ஆகிறது. நேற்றுக்கு என்ன பார்த்தோம் அப்படிங்கறது வந்து பார்த்துட்டு இந்த அத்தியாயம் பார்க்கலாம். பரசுராமருடைய கர்வசமனமாக்கம் பார்த்தது அனுபவித்தோம். ஸ்ரீராமர் அவருடைய சுதந்திர சஞ்சாரத்தையே இல்லாம பண்றேன் என்று சொல்லி அந்த அம்பை எடுக்க அந்த சமயம் பரசுராமர் முள்ள மந்தம் மந்தம் உவாச்சக முள்ள முள்ள சொல்றார், பதில் சொல்றார். மகாபாகுவான தசரத புத்திரா, எனக்கு நான் வந்து யாகம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் இந்த பூமியை பூரா கஷ்யப முனிவருக்கு கொடுத்தேன். அவர் இந்த பூமியில நீ ராத்திரி சமயம் தங்கப்படாது அப்படின்னு நான் சொன்னப்போ இங்க இந்த ராஜ்யத்துல வசிக்கப்படாது அப்படின்னு ஆணையிட்டார். அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் பூமியில ராத்திரி சமயத்துல வாழறதில்லை. இக இரவு பதினாலு லோகத்துக்கு போயிட்டு இருப்பார் அவர். அதனால நீங்கள் அந்த சுதந்திரத்தை சுதந்திரமான கவனத்தை இல்லாம பண்ணாதீங்கோ வீரா ஸ்ரீ ராகவா அப்படின்னு விண்ணப்பிக்க, மேலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பரசுராமரே சொல்ற, இதுக்கும் அம்படுத்தாச்சு. நாம வந்து தப்போ மகிமையால நிறைய புண்ணிய லோகங்கள் எனக்கு நான் அடைஞ்சிருக்கேன், நான் சம்பாதிச்சிருக்கேன் நிறைய புண்ணிய லோகங்கள். நீங்கள் இந்த உத்தமமான பானத்தை விட்டு என்னுடைய அந்த புண்ணிய லோகங்களை நீங்க எடுத்துக்கோங்கோ என்று சொல்ல, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவும் அவருடைய புண்ணிய லோகத்தை எல்லாம் தன் வசத்துக்கு ஆக்கியிருந்தார். தன்னுடைய பானம் விட்டது, அந்த பான மோட்சம் பண்ணினதுக்கு அப்புறம் பானத்தை விட்டதும் சரத்தை விட்டதும் உடனே பரசுராமரும் அந்த அவருடைய தபஸ் பண்ணிட்டு இருந்த மகேந்திர பர்வதத்துக்கு திருப்பி கிளம்ப போனார். பகவானை பிரதட்சிணம் பண்ணி, ராமச்சந்திர பிரபுவை பிரதட்சிணம் பண்ணி போயிட்டு வரேன் என்று சொல்லி பரசுராமர் மனசு வேகம் இல்லவா மனோகத்தி ஆட்டமா பரசுராமர் தன்னுடைய மகேந்திர பர்வதத்துக்கு எழுந்தருளினார் என்று வரைக்கும் நம்ம அனுபவித்தோம். இன்னைக்கு அதுக்கு அப்புறம் மங்களமான தடையும் வந்து நீங்கிட்டு ஸ்ரீராமர் அயோத்தியா திருப்பி அயோத்தியா பட்டணத்துக்கு திருப்பி செல்றதாகும் இந்த 77வது சர்க்கத்துல. கதே ராமே பிரசாந்தாத்மா ராமோதாசரதிர் தனு வருணாய பிரமேயாய ததௌ ஹஸ்தே மகாயசாஹ. பரசுராமர் போனதுக்கு அப்புறம் ராமே கதேன் தசரத சுதனும் மகா கீர்த்திமானமான ஸ்ரீராமர் அந்த அவ்வளவு நேரம் கோபத்துல இருந்தார். ஸ்ரீராமர் அதாவது பரசுராமர் கோபம் உருவாக்கி விட்டார். அந்த கோபம் உள்ள பிரசாந்தாத்மா கோபம் சமித்தவனாக உள்ள அந்த வில்லை யாருமே பார்க்கப்படாது அப்படிங்கறதுக்காக வருண பகவானை கூப்பிட்டு வருண பகவான்கிட்ட கொடுத்தாராம். என்னடா இது இப்படி சொல்றேன், யாரும் பார்க்கலையா அந்த வைஷ்ணவ தனுசு கட்டா இல்லையா? ஏன்னா பரசுராமர் வந்த சமயத்துல அந்தகாரமாயிட்டது என்று சொன்னேனே, அப்ப யாருக்கும் கண்ணால பாத்திருக்க முடியாது. இப்ப ராமர் மட்டும்தான் பாத்திருக்கார். ராமர் அந்த வில்ல தொடுத்து அவருடைய புண்ணிய லோகங்களையும் எடுத்துட்டார். பரசுராமரும் திருப்பி கிளம்பியாச்சு. என்னாச்சு ஏதாச்சு, எல்லாரும் பிரக்னையோட விழுந்திருக்கா இல்லையோ, மயங்கி விழுந்திருக்கா? அப்போ அது யாரும் பார்க்கப்படாத அந்த வில்லை என்று சொல்லி ஸ்ரீராமன் சமாதானமாக வருண பகவானை கூப்பிட்டு இதை ஏற்றுக்கொள்ளுங்கோ என்று சொல்லி வருண பகவானுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். அபிவாத்ய ததோ ராம வசிஷ்ட பிரமுகாந்திரசீன் பிதரம் விஹ்வலம் திருஷ்ட்வா ப்ரோவாச ரகுநந்தனா பிரணயன் மனசோ விருத்திம் பரமாத்மவான். அந்த அதிசூக்ஷ்ம புத்தியா இருக்கக்கூடிய ரகுகுல ஜாத்தனா இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் அப்பாவுடைய மனசு தெரிஞ்சுட்டு இருக்கிறவர்லவா ஸ்ரீராமர். அப்பாவுடைய மனசு என்னது ஏது அவர் என்ன நினைப்பார் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்த அந்த ராமர் முதல்ல எல்லாரையும் நமஸ்காரம் பண்றார் ஸ்ரீராமர். யாரெல்லாம் அப்படின்னா தத்வதிஷ்ட பிரமுகான் வசிஷ்டமுனி போன்றவர்களை அந்த ருஷிகளை நமஸ்காரம் பண்ணி ரொம்ப துக்கத்தோட விஸ்வலம்பிதரம் திருஷ்டுவா, ரொம்ப துக்கிச்சுன்னு இருக்கக்கூடிய அப்பாவை பார்த்து ராமர் சொல்றார், ஜாமதக்ஞோகதோ ராமஹ பிரயாது சதுரங்கினி அயோத்யாபிமுகி சேனா த்வயாநாதேன பாலிதா. பார்கவ ராமர் ஜாமதக்ஞஹ ராமஹ, அவர் வந்து கதஹ கிளம்பியாச்சு சுவாமி, போய்விட்டார். நாதேனத்வய பாதிதா, நாதனான நீங்கள்லவா எல்லாருக்கும் ராமர் சொல்றாரு தசரதரை பார்த்து, நாதனான நீங்கள் உங்களால காப்பாற்றப்பட்ட சதுரங்க சைன்யம் எல்லாரும் இருக்கா, அவளை அவள் எல்லாரும் அயோத்தியாவை பார்த்து அயோத்தியாவை நோக்கி யாத்திரை புறப்படட்டும் என்று ராமர் சொல்றார். அப்போ இதுல என்ன எளிமை இல்லவா, என்ன ஒரு வினயத்துவம் ஸ்ரீராமருடையது, தசரத ராஜா தான் இந்த சதுரங்க சைன்யத்தையும் காப்பாத்தினார் என்று சொல்லி நீங்கள் அயோத்தியாவுக்கு புறப்பட சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்ரீராமர் அப்பா பார்த்து சொல்றார். சந்திஷஸ்வ மகாராஜ சேனாம் த்வச்சாசனே ஸ்திதாம் சாசனம் காங்க்ஷதே சேனா சாதகாலிர் ஜலம் யதா. மகாராஜா, சைன்யமெல்லாம் எப்படி இருக்காம், சாத்தக கணம் மேகஜலத்துக்காக காத்துன்னு இருக்குமே இல்லவா, இப்போ மழை இல்லாத இடத்துல நம்ம எல்லாம் மழை வருமா வருமா வருமா காத்துன்னு இருக்கிற மாதிரி அப்படி காத்துன்னு இருப்போமே சூக்ஷ்மமாக, அதே மாதிரி சைன்யம் அத்தனையும் சதுரங்க சைன்யம் பூரா உங்களுடைய ஒரு ஆத்மிக்காக காத்துன்னு இருக்கா, அடுத்தது என்ன பண்ணறது அப்படிங்கறது உங்களுடைய வார்த்தைக்காக எல்லாரும் காத்துன்னு இருக்கா. அப்பேற்பட்ட அந்த சேனைக்கு நீங்கள் சேனாம் சந்திஷஸ்வ, அப்பேற்பட்ட சேனைக்கு நீங்கள் ஆர்டர் கொடுங்கோ ஆத்மியாவீங்கோள் என்று சொல்றார், சொல்லி ராமர் பூர்த்தி பண்றார். அப்போ ராமஸ்ய வசனம் ஸ்ருத்வா ராஜா தசரத சுதம் பாஹுப்யாம் சம்பரிஷ்வஜ்ய மூர்த்தன்யுபாக்ராய ராகவம் கதோ ராம இதி ஸ்ருத்வா ஹிருஷ்டசமுதிதோ நிருபஹ புனர்ஜாதம் ததா மேனே புத்ரமாத்மானமேவ ச. தசரத மகாராஜா ஸ்ரீராமருடைய வார்த்தையை பூரா கேட்டுட்டு அப்பாடாந்து சந்தோஷமா வருது. பயந்து போயிருக்காருலவா பரசுராமர், என்ன பண்ணுவாரோ ஏதோ என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயந்து போயிருக்கார். அப்போ ஸ்ரீராமர் வந்து, அவர் கிளம்பியாச்சு, நீங்கள் அயோத்தியாவை பார்த்து சேனையை புறப்பட சொல்லுங்கோ என்று ராமர் சொன்னப்போ அமிர்தாட்டமா இருந்ததாம் தசரத மகாராஜாக்கு. அந்த சந்தோஷம் அந்த நிம்மதி நம்ம வார்த்தையால சொல்லிட முடியாது, தசரத மகாராஜாவுடைய அந்த நிம்மதி. அப்பேற்பட்ட அந்த நிம்மதியை தந்த ஸ்ரீராமரை யாரு, சுதம் ராகவம் குழந்தை குமாரனான ஸ்ரீராமரை ரெண்டு கைகளால பாகுப்யாம் ரெண்டு கைகளால சம்பரிஷ்வஜ்ய கைய வாரி பிடிச்சுட்டு கட்டி பிடிக்கிறாராம், ஆலிங்கனம் பண்றார் தன்னுடைய குழந்தையான ராமரை கட்டி பிடிச்சுட்டு மூர்த்னி உபாக்ராய ராமருடைய சிரசை முகர்ந்து பார்க்கிறார் அந்த ராஜா. இந்த ராமர் போயிட்டார் என்று கேட்டு சந்தோஷம் அடைந்த ஹிருஷ்டஹா புலகம் பூண்டவனாக பிரமுதிதா உள்ளம் குளிர்ந்தவனாக அந்த சமயம் எப்படி இருந்தா, எப்படி இருந்ததா அந்த சிறுத மகாராஜாக்கு, ரெண்டாவது ஜென்மா எடுத்த மாதிரி, அதாவது மரணம் அடைஞ்சு திருப்பி புனர்ஜென்மஹா என்று சொல்வோமே புனர்ஜாத்தம் அப்படிங்கிற, திருப்பி நம்மளுக்கு ஜென்மா கிடைச்சா மாதிரியும் புத்திரம் ஏவச்ச திருப்பி எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா மாதிரியும் இருந்துதான் ராமரை. ராமர் ஆல்ரெடி தசரத மகாராஜாவுடைய புத்திரன் தான், ஆனா இந்த சந்தோஷத்துல திருப்பி ஸ்ரீராமரை திருப்பி ஜென்மா எடுத்திருக்கார், நானும் திருப்பி ஜென்மா எடுத்திருக்கேங்கிற மாதிரி தசரத ராஜாக்கு நினைத்தார் மேனே அப்படின்னு நினைச்சிருந்தாராம். சோதயாமாசதாம் சேனாம் ஜகன்மாஷு தத்புரீம் பதாகாத்வஜினீம் ரம்யாம் தூர்யோத்குஷ்டநினாதிதாம் சிக்தராஜபதாம் ரம்யாம் பிரகீர்ண குசுமோத்கராம் ராஜ பிரவேச சுமுகை பௌரைர் மங்களவாதிபிஹி சம்பூர்ணாம் பிராவிஷத் ராஜா ஜனௌகை சமலங்கிருதாம். சோதயாம ராஜா தாம் சேனாம் சோதயாம சார். அப்போ அந்த ராஜா ஆலிங்கனம் பண்ணி உச்சி முகர்ந்து திருப்பி சந்தோஷம் அடைஞ்சா திருப்பி அந்த சைன்யத்தை பார்த்து சோதயாமாச யாத்திரை அந்த ஜேர்னி தொடங்கட்டும் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் ஆசு ஜகாம அந்த க்ஷணமே எல்லாரும் புறப்பட்டார்கள். எங்கே அப்படின்னா பதாகத்வஜினி சின்ன பதாகைகள் ஃபிளாக் கொடி கொடி அலங்காரம் பண்ணப்பட்டதும் கொடியால் அலங்காரம் பண்ணப்பட்டதும் புஷ்பங்கள் எல்லாம் தூவி பிரகீர்ண குசுமோத்கரம் மனம் தரக்கூடிய புஷ்பங்கள் எல்லாம் தூவி ராஜ பிரவேச சுமுகை ராஜா எழுந்தருளறதுக்காக எல்லாரும் அந்த அயோத்தியாவாசி எல்லாரும் காத்துன்னு இருக்கலாம். பிரசன்னமான முகத்தோட ராஜாவுடைய எழுந்தருள் பாக்கிறதுக்காக பிரசன்னமான முகத்தோட இருக்கக்கூடியவர்களும் மங்களவாதிபிகி ஆசீர்வஜனங்கள் மங்களமான வாத்தியங்கள் எல்லாம் சஜ்ஜமா இருக்கிறத பௌரைகி சம்பூர்ணாம் நகர ஜனங்கள் எல்லாரும் ஆத்திர இல்லையா வீடை பூட்டிட்டு ஸ்ரீராமர் சீதா அந்த தம்பதி எல்லாம் வரவேற்கிறதுக்காக வெல்கம் பண்றதுக்காக எல்லாரும் திரண்டு வந்துட்டானா. அழகா அலங்காரம் பண்ணப்பட்டிருக்க ரோடெல்லாம் அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கு. அப்பேறப்பட்ட அயோத்தியாவை பார்த்து புறப்படுங்கள் என்று சொல்லி அவளும் புறப்பட்டு அங்க அயோத்தியா புரியல பிராவிஷத்து அவ பிரவேசனம் பண்ணினா. பௌரைஹி பிரத்யுகதோ தூரம் விஜயேஷ்ட புரவாசிபிஹி புத்திரைரனுகத ஸ்ரீமான் ஸ்ரீபிஷ்ட மகா ஸ்ரீமத் பிஷ்ட மகாயசாஹ பிரவிவேஷ கிருஹம் ராஜா ஹிமவத் சதிருஷம் பிரியம் நனந்த சஜனோ ராஜா கிருஹே காமை சுபூஜிதை. அதாவது பௌரைஹினா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நகர வாசிகள் நகர ஜனங்கள் புறவாசிபிகி நகரவாசிகள் விஜய்ஹி பிராமணர்கள் அவெல்லாம் ரொம்ப தூரத்துல ஏன்னா நம்ம ஆத்துக்கு ஃப்ரெண்டுக்கு வந்தா சரி பாக்குறோம் அப்படின்னு கிடையாது. அயோத்தியாவுடைய அந்த என்ட்ரன்ஸ்லயே அவ வெயிட் பண்ணின்னு இருக்காளாம் ஸ்ரீ ராமர் ராமபுத்திரர்களை எல்லாம் அழைச்சுண்டு வரத்துக்கிறதுக்கு அனுகதாக அனுகமம் பண்றதுக்காக ஸ்ரீமானான மகாராஜாவும் ஹிமவத் சதிருஷம் கிருஹம் அப்படியே அந்த அயோத்தியா குறியிலேருந்து போய் வந்து வந்து வந்து அவளுடைய ஹிமாலய மாட்டமா இருக்கக்கூடிய அவளுடைய கிரகம் வீட்டுக்கு ஆத்துக்கு பிரவேசனம் பண்ணினா. ராஜா கிரகே காமைகி சுபூஜிதா சஜனா நனந்த மகாராஜா அரமனையில சர்வாபீஷ்டங்களும் திகஞ்சவனான புத்திரமித்ர கலத்ராதிகளோட சஜனஹா அப்படின்னு அதனே அர்த்தம் புத்திரமித்ர கலத்ராதிகளோட சௌக்கியமா வாழ்ந்தார் அப்படிங்கிறார். கௌசல்யா ச சுமித்ரா ச கைகேயி ச சுமத்யமா வதூ பிரதிக்ரஹே யுக்தா யாஷ்சான்யா ராஜயோஷிதா ராமம் ச லக்ஷ்மணம் சைவ சத்ருக்னம் பரதம் ததா அர்ச்சயன் மங்களாஷீபிஹி மங்களைரப்யபூஜயன் உபஹாரை ச சங்கிருஷ்டாஹ குமாரான் அபிபூஜ்ய ச கௌசல்யாச்ச கௌசல்யா தேவியும் சுமித்ரா சுமித்ரா தேவியும் சுமத்யமா அழகான கைகேயீச்ச கைகேயி தேவியும் அன்யாஹ ராஜயோஷிதஹ மத்த ஸ்திரீகள் எல்லாவரும் யாஹாச்ச அப்படிங்கிறா அங்கே இருக்கக்கூடிய எல்லாவருமே யார் யார் இருக்காளோ அவ எல்லாரும் அந்த படி கிட்ட வந்து நிற்கிறா. எதற்காக வது பிரதிக்ரஹேன் குழந்தைகளுடைய மனைவிகளை அல்லவா பிரதிக்ரஹே புத்திரர்களுடைய மனைவிகளை சீகரணம் பண்றதுக்காக யுக்தாக எல்லாரும் சந்தோஷமாக ஆனந்த பரிதமாக அந்த குழந்தைகளையும் யாரெல்லாம் ராமம் ச லக்ஷ்மணம் ச பரதம் ச சத்ருக்னம் ச அபிபூஜ்ய குமாரர்களான ஸ்ரீ ராமரை, லக்ஷ்மணரை, பரதரை, சத்ருக்னரை எல்லாரையும் கொண்டாடினார்களாம். அப்படி மங்கள கிருத்தியங்கள் எல்லாம், ஆசீர்வாதனங்கள் எல்லாம் சொல்லி மங்களா சீர்பிகி அர்ச்சையன் மங்களைகி உபகாரைகி அப்ய பூஜையன் ஆலதி ஆரத்தி போன்ற மங்கள கிருத்தியங்களான ஆசீர்வச்சனங்கள்னாலையும் ஆசீர்வாதம் பண்ணினாலாம். சுபகரமான வஸ்துக்களை கொடுத்து புஷ்ப மாலியாதிகள் எல்லாம் கொடுத்து அப்ய பூஜையன் உபச்சாரம் பண்ணினா வந்தவர்களுக்கு. தத சீதாம் மகாபாகாம் ஊர்மிளாம் சயசஸ்வினி குஷத்வஜ சுதே சோபே ஜகிருபுர் நிருபபத்னய. நிருபபத்னய அப்படின்னா என்னது, ராஜ்ணி ராணிகள் அல்லவா, கணவருடைய மனைவிகள் ராஜ்ணிகள், நிருபபத்னையாக ராஜாவுடைய பத்னிகள். அதே மாதிரி அவ எல்லாரும் என்ன பண்றா, மகாபாக்யவதியான சொல்றா, மகாபாகாம் சீதாம் யசஸ்வினீம் ஊர்மிளாம் ச. சீதாதேவியை இது எப்படி சொல்றா, மகாபாக்யவதியான சீதாதேவியையும் யசஸ்வினீம் ஊர்மிளாம் ச கீர்த்திசாலியான ஊர்மிளா தேவியையும் குஷத்வஜசுதே உபேச்ச குஷத்வஜ புத்திரிகள் யாரெல்லாம், மாண்டவி ஸ்ருதகீர்த்தி அப்படிங்கிற இந்த இருவரையும் அந்த புறத்துல பிரவேசனம் பண்ணினா. அஜகுரு வாங்கோ அப்படின்னு சொல்லி அந்த புறத்துக்கு போனானாம். மங்களம் பனைச்சைவ மங்களாம்பனைச்சைவ சோபிதாக்ஷௌமவாசஸ தேவதாயதனான்யாஷு யதார்ஹம் ப்ரத்யபூஜயன். அவெல்லாம் எப்படி போட்டுன்னு இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா, க்ஷௌமவாசஸ வெண்பட்டு உடுத்தின் இருக்காளாம். மங்களானந்தனை மங்களகரமான சின்னங்களோடு இருக்கக்கூட விளங்கக்கூடின இருக்கக்கூட அவா எல்லாரும் என்ன பண்றா, தேவதாயதனானி தேவாலய சந்நிதியில அதாவது கோவில்ல இல்லைன்னா பூஜாரங்களும் என்ன வேணும்னு எடுத்துக்கணும். உடனே அவ வேண்ட கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காளவோ அதுக்கு வேண்ட பூஜைகள் எல்லாம் பண்ணண்டாமா அப்படிங்கறதுனால தேவாலய சந்நிதியில பூஜைகளை பண்ண தொடங்கினா. அபிவாத்யாபிவாத்யாம் சர்வாராஜசுதாஸ்தம் சமாசாத்ய குபேர பவனோபமம் கோபிர்தனைஷ்ச தான்யைஷ்ச தர்பயித்வா த்விஜோத்தமா ரேமிரே முதிதா சர்வா பர்த்ருபிஹி சஹிதாரஹ. அப்போ ராஜகுமாரிகள் ராஜசுதாக ராஜகுமாரிகள் எல்லாரும் பிராமணோத்தமர்களை அவளுக்கு த்விஜோத்தமான் த்விஜ உத்தமர்களுக்கு வேண்டி என்னெல்லாம் பண்றா, கோபிஹி பசுக்களை கொடுத்தாராம், தனைஹி தனங்களைனாலும் தானியஹி ச தானியங்கள்னாலையும் எல்லாரையும் திருப்திப்படுத்தினா அந்த ராஜகுமாரிகள். எல்லாரும் அவருடைய பர்த்ருபிஹி பர்த்தாக்கள் கூட சௌக்கியமா ஒன்னா வாழ்ந்தா எல்லாரும். இப்போ சீதாராமன் வந்து கையெடுத்து கும்பிடுத்தோம், இதே மாதிரிதான் லக்ஷ்மணன் ஊர்மிளா அப்படி அந்த தம்பதி பூரா வந்தா எல்லாரும் நமஸ்காரம் பண்ணப்படுறவா, இவாளும் நமஸ்காரம் பண்றா. இப்படி ரெண்டு பேரும் அந்யோன்யமா இருந்தார்கள். அந்த வந்தவாளுக்கும் சந்தோஷம் அல்லவா, சந்தோஷம் பூண்டவர்களாக குபேர பவனோபமம் எப்படி இருந்ததாம் அவளுடைய அந்த அரண்மனை, குபேரனுடைய மாளிகையாட்டமா இருந்துதான். குபேரனுடைய ஆம் எப்படி இருக்கும் இல்லவா, எல்லாம் ஸ்ரீ ஸ்ரீயோட நிறைஞ்சிருக்குமே, அதே மாதிரி அப்பேற்பட்ட ஆத்துல அப்பேற்பட்ட வீடுக்கு இவா எல்லாரும் ஏகாந்தமா அவா ரூமுக்கு புக்கேறினார்கள் அப்படின்னு சொல்றா. ரேமி ரே அழகா நிமிச்சுன்னு வந்தா என்று சொல்ல, குமாராஸ்ச மகாத்மானஹ வீரேனா பிரதிமா புவி கிருதாரா கிருதாஸ்த்ராஸ்ச சதனாஸ்ச சுஹ்ருஜனாஹ சுஸ்ரூஷமாணா பிதரம் வர்த்தயந்தி நர்ஷபாஹ காலே காலே துநீதிஜ்ஞாஹ தோஷயந்தோ குரும் குணைஹ. லோகத்துல நரஸ்ரேஷ்டர்களாலையும் மகாத்மாக்களாலையும் எல்லா அந்த குமாரர்கள் வீரத்தினால அழகா விவாகம் பண்ணிட்டு திவ்யாஸ்திரங்கள் திவ்யாஸ்திரங்கள் எல்லாம் கிடைச்சு கிருத்த அஸ்திராகான்னு சொல்றா. திவ்யமான அஸ்திரங்கள் எல்லாம் அடைஞ்ச வாழும், சகலவித ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்சு இருக்க கூடவா. அவ நல்ல சுஹ்ருஜனாக, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில நல்ல மித்திரங்கள் நல்ல ஜனங்கள் நம்மளுக்கு அமையறது ரொம்ப கஷ்டம். எங்க வேணா ஒரு ஒரு மனுஷன் வந்து பேசிடுவா, அந்த மனுஷன் வந்து நல்லது இருக்கு, அவளுக்குள்ள நல்ல குணம் சத்குணம் இருக்கு என்று நினைத்தோம் நம்மள் பேசுவோம். ஆனா அது போக போக போக நம்மளுக்கே வினை பண்ணும்படியாக ஆயிடுறது. அப்போ சத்குணங்கள் நிறைஞ்சு இருக்க கூட சஜ்ஜனங்களை கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். ஆனா இவாளுக்கு சுஹ்ருஜனாக நல்ல சுஹ்ருஜனங்கள் மித்திரங்கள் நன்னா இருக்கான. பினியோ நீதி ஞாகா, சகல நீதிகளும் தெரிஞ்சவா இந்த குழந்தைகள், சகல நீதிகளும் தெரிஞ்சவா. அவ என்ன பண்றா, அவா அடுத்த வேலை என்னன்னா குரு குருவை திருப்திப்படுத்தணும். பிராமணால திருப்திப்படுத்தாச்சு, இப்ப குரும் குணைஹி குருவை தங்களுடைய சத் பிரவர்த்திகளால தங்களுடைய குணங்கள்னால எப்பவுமே சந்தோஷம் படுத்தி நட்படுத்தின் இருந்தா, ஒரு குருவுக்கு மனக்லேஷம் வந்துடுது அப்படின்னா அந்த சிஷ்யாளுக்கு அது ஒரு ஆபத்து. அப்ப குருவை சௌக்கியமா வச்சுக்கிறது சிஷ்யாளுடைய கடமை. அப்படி சந்தோஷமா வச்சுருந்தாளான் குருவை, குருவை மட்டுமா கட்டா கிடையாதான். பிதரம் சுஸ்ரூஷமானாக, அப்பாவுக்கும் வேண்ட மாதிரி சுஸ்ரூஷை பண்ணிட்டு சுகமா வசிச்சுட்டு வந்தா, அவ எல்லாரும் சௌக்கியமான குடும்பத்தோட இருந்தார்கள் என்று சொல்லி ரகுசத்தமனான தசரத மகாராஜா தேக யோகேன சம்பிராப்தம் வினயம் இவ, தேகம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு வினய மாட்டமா இருக்கக்கூடிய ஷியாமள நிறமா இருக்கக்கூடியது, ஷியாமளம் கமலலோச்சனம், கமலலோச்சனம் செந்தாமரை நேத்திரனா இருக்கக்கூடியவர், அக்லிஷ்டகாரிணம். அக்லிஷ்டகாரிணம்னா தோஷஹீனமான வேலைகள் பிரவர்த்திகளை மட்டும் செய்யக்கூடியவன் என்று சொல்ற. அக்லிஷ்ட காரணம், அதாவது தோஷஹீனம்னா இது பண்ணினா தோஷம் தப்பு எல்லாம் அப்படித்த காரியம் ஒன்றும் பண்ணவே மாட்டாராம். எதெல்லாம் தோஷஹீனமா இருக்கோ, தோஷம் வராம இருக்கோ, மங்களகரமா இருக்கோ, மங்களகரமான விஷயங்களை மட்டும் பண்ணக்கூடியவரை அக்லிஷ்ட காரணம் என்று சொல்லலாம். பரசைன்ய விமர்தனம், அது மட்டுமா, பரசைன்யம் அப்படின்னா சத்ரு சைன்யம், அவளுடைய எதிரியா இருக்கக்கூடிய சைன்யம், சத்ரு சைன்யங்களை விமர்தனம் அழிக்க கூடினவரும், சூரம் சூரனுமா இருக்கக்கூடிய யார சொல்றா இத்தனையும், ஸ்ரீராமரையா கட்டா கிடையாது. கைகேயி புத்திரம், கைகேயியுடைய புத்திரனான பரதம் சுகம் அப்ரவீத், பரதரை பார்த்து அருள் பண்ணினார். யாரு, தசரத மகாராஜா. அந்த பரதரை பார்த்து ஒரு விஷயம் சொல்றார், என்ன சொன்னார், அயம் கேகய ராஜஸ்ய புத்ரஹ வசதி புத்ரக த்வாம் நீதுமாகதோ வீர யுதா ஜின்மா துலஸ்தவ. கொண்டே வீரா, உன்னை கூட்டிட்டு போகிறதுக்காக உன்னுடைய மாதுலன் வந்திருக்கார். யாரு, கேகய ராஜாவுடைய புத்திரன் யுதாஜித் அப்படிங்கிறவர் இங்க கொஞ்ச நாளா வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கா, உன்னையும் காத்துண்டு உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தானே அங்கேயே, அதாவது ஜனக மகாராஜாவுடைய அரண்மனையே வந்துட்டார் யுதாஜித். நம்ம கதையில பாத்திருப்போம்லவா, அவர் அங்கேருந்து இந்த குழந்தைய பரதரை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்க. பரதன் அப்படின்னு சொன்னா சத்ருக்னம் சேர்ந்தாப்லதான் அல்லவா. ராமர் சொன்னா எப்படி லக்ஷ்மணையும் சேர்த்தின்னு கூட்டிட்டு போனாரோ அதே மாதிரி பரதன்னு சொன்னா சத்ருக்னன் உண்டு. அப்போ இத்தனை நாளா யுதாஜித் உங்களுடைய மாதுலன் வந்து பார்த்துருக்காரே அப்படின்னு சொல்றார். பிரார்த்திதத்தேன தர்மஜ்ஞ மிதிலாயாமஹம் ததா ரிஷி மத்யே துர்தஸ்யத்வம் ப்ரீதிம் கர்த்துமிஹார்ஹசி. மிதிலையுடைய மிதிலையில ரிஷிகளுடைய நடுவில் வைத்து அவர் வந்து பிரார்த்தனை பண்ணினார், அவருடைய இஷ்டத்தை பூர்த்தி ஆக்கணும், அது உன்னுடைய கடமையாக்கும்பா தர்மஜ்ஞா துவம் இகதூ. இப்ப நீ இந்த காரியத்துல உன்னுடைய அவளுடைய இஷ்டத்துக்கு படி நீ நடந்துக்கணும் என்று பரதனை பார்த்து தசரத மகாராஜா சொல்றார். மேல என்ன ஆவறது, பரதர் கிளம்புவரா இல்லையா அப்படிங்கறத நாளைக்கு அனுபவிக்கலாம். அந்த ராமருடைய பிரபாவம் மேலும் அனுபவித்து அந்த பாலகாண்டத்தினுடைய சாரத்தையும் அனுபவித்து பூர்த்தி பண்ணலாம் வரும் ரெண்டு நாள்ல. ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய. ரவின் சுபாரவருரா ரகுதமானுவினா ரவின் சுபாரவருரா ரகுதமானுவினா ரவின் சுபாரவருரா ராமச்சந்திர பிரபு என்று சொல்றார். இந்த உலகத்துல எல்லாருடையும் சகல புவன ஜனுலலோ எல்லா உலகர்களுடையும் மனதுல மனிதர்களுடைய மனதுல நீ அல்லாமல் வேற யார் இருப்பா அப்படிங்கிற அந்த ராம் அப்படிங்கிற ரமயனே சுமர்மமும் அந்த ராம் அப்படிங்கிற வார்த்தை ராமா என்று உருவாச்சு. ராம் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து ரூட் அப்படிங்கிறது ராம், அதுல இருந்து ராமா என்று உருவாச்சு. அந்த ராமா அப்படிங்கிற ராம் நாமம் என்னது அப்படின்னா ஆனந்தம். அதுக்கு வேற பேர் என்னும் கிடையாது, ராமா என்று சொன்னா ஆனந்தம். நம்ம என்ன ராமா அப்படிங்கறது நிக்க வைக்கிறவர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம், ஆனா இந்த கிருதியில அழகா ராமானா ஆனந்தம் தரக்கூடிய நபர். வேற எந்த நாமத்துக்கும் அந்த ஆனந்தம் அப்படிங்கிற அந்த பொருளை அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா தெரியல. ஆனா ராமா அப்படின்னு ஒரு ராமா ராமா ராமா ராமான வாயி நிறைய பாட பாட பாட உள்ள ஆனந்தம் நம்மளுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்றது அற்புதமான கிருதி. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஸ்வஸ்தி பிரதாப்ய பரிபாலயன் தாம் நியாயேன மார்கேன மகீம் மகேஷாஹ கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. காலே வர்ஷது வர்ஜன்யஹ பிருத்வீ சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதஹ பிராமணா சந்து நிர்பயாஹ அவத்ராஹ புத்ரிணஃ சந்து புத்ரிணஃ சந்து வௌத்ரிணஃ அதனா சதனா சந்து ஜீவந்து சரதாம் சதம் சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி ப்ரவிஸ்தரம் ஏகைகமக்ஷரம் ப்ரோக்தம் ஆபாதகநாசனம் ஷ்ருண்மன் ராமாயணம் பத்யாய பாதம் பதமேவ வா சயாதி ப்ரஹ்மணஸ்தானம் ப்ரஹ்மணா பூஜ்யதே சதா ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாஃ பதயே நமஹ யன்மங்களம் சஹஸ்ராக்ஷே சர்வதேவ நமஸ்க்ருதே ருத்ரநாசோ சம்பவத் தத்தே பவது மங்களம் யன்மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் அமிர்தோத்பாதனே தைத்யான் க்னதோ வஜ்ரதரஸ்ய யத் அதிதிர்மங்களம் ப்ராதாத் தத்தே பவது மங்களம் த்ரீன் விக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணோரமித தேஜசஹ யதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம் ரிஷயஸ் சாகராத்வீபாம் வேதாலோகாதிஷஸ்ததே மங்களானி மகாபாஹோ திசந்து தவ சர்வதா. அபராத சஹஸ்ராணி க்ரியந்தே அர்ஹநிஷம் மயா தானி சர்வாணி ஹே தேவ க்ஷமஸ்வ புருஷோத்தமா. யதக்ஷரவத ப்ரஷ்டம் மாத்ராஹீனம் து யத் பவேத் தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. விசர்க விந்து மாத்ராணி பத பாதாட்சராணி ச நியூனானி சாதிரிக்தானி க்ஷமஸ்வ புருஷோத்தம. காயேன வாஜா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகதிஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயேதத். காலே வர்ஷது வர்ஜன்யஹ பிருத்வீ சஸ்யசாலினீ தேசோயம் க்ஷோபரஹிதஹ ப்ராஹ்மணா சந்து நிர்பயாஹ த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஶ்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ. சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்க பாக் பவேத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. சாந்தி சாந்தி சாந்தி. ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம. ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய.